அஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நிவாரியா கும்பப்பூ மல்லு வேட்டி தொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு அப்படி போடு கொசுபத்துல சுற்றுமை இருக்கு நீ நெடிஞ்சு போகையில நெஞ்சில சுழுக்கு கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா உன் கண்ணு ரெண்டு லவ்வா பழம் காய்ச்சலுக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத அஞ்சு முட்டாய் சீலை கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நிவாரியா உள்ள அம்மாடி யப்பா அடி ஆத்தியே பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்லலாவகமா முதுக தேய்க்கணும் எதமா அடிமந்தே காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா சோறு வச்சு காணக்கூடிய ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவ்வளவு பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நிவாரியா